ஓகே, பதிவு ஆரம்பிச்சிச்சு, தொடங்கும். எதிர்கோள் படலம். எதிர்கோள் என்றால் எதிர்கொள்ளுதல். எதிர்கொள்ளுதல் என்பது எதிர்கோள் என்று வந்திருக்கிறது. அந்த கொள்ளுதல் என்பது கோள் என்று வருகிறது. கோள் என்றாலும் கொள்ளுதல் என்றாலும் ஒரே பொருள்தான். கோள் என்பது அதனுடைய விகுதி மறைந்து கொள் என்பதனுடைய அந்த முதல் எழுத்து நீண்டு முதல் நிலை திரிந்து வந்திருப்பதனால் இதை முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று சொல்லுவார்கள். கொள் என்பது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அதனுடைய பொருள் கொள்ளுதல் என்பதுதான், எதிர்கொள்ளுதல். தசரதனை, தசரதனுடன் வந்த அந்த சேனையினரை சனக மன்னன் எதிர்கொண்டு வரவேற்கும். அதை கூறக்கூடிய பகுதிதான் இது. சனகன் மட்டுமல்ல, அங்கு ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய ராம இலக்குவர்களும் தங்களுடைய தந்தையை எதிர்கொள்கிறார்கள். இந்த செய்திகளை கூறக்கூடிய படலம் என்பதனால் இதற்கு எதிர்கோள் படலம் என்ற பெயர் அமைந்திருக்கு. இந்த படலத்திற்கே ஒவ்வொரு பிரதியிலும் ஒவ்வொரு விதமான பெயர் மாறுபாடுகள் காணப்படுகிறது. சில பிரதிகளில் எதிர் எழுச்சி படலம் என்று காணப்படுகிறது. சில பிரதிகளில் எதிர்கொள் படலம், இங்கு எதிர்கோள் நெடில் வந்திருக்கிறது. சில பிரதிகளில் எதிர்கொள் படலம் என்று குறியிலே அமைந்திருக்கிறது. சில பிரதிகளில் எதிர் எழும் படலம் என்று வந்திருக்கிறது. சில பிரதிகளில் மகர்காட்சி படலம் என்று வந்திருக்கிறது. சில பிரதிகளில் எதிர் எழுச்சி படலம் அல்லது என்றெல்லாம் வந்திருக்கிறது. இப்படியே அந்த படலத்தின் பெயரே மாறி மாறி வந்திருக்கிறது. இதில் இந்த படலத்தின் பெயரே இப்படி மாற்றத்திற்கு உள்ளாகி இருப்பதை நீங்கள் காணும் போது, இந்த ஒரு படலத்திற்கு மட்டுமல்ல இன்னும் பல படலங்களுக்கான பெயர்கள் வெவ்வேறு பிரதிகளில் வெவ்வேறு வடிவங்களில் தான் காணப்படுகிறது. இது கம்பராமாயணத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் மிக அதிகமாக நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் நாம் இதுவரைக்கும் பதிப்பித்த நூல்களிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிகமான இந்த மாதிரியான மாறுபாடுகள் காணப்படக்கூடிய ஒரு நூல் கம்பராமாயணம். அதுவே அந்த கம்பராமாயணம் மிக அதிகமான பெயர்களால் பிரதி எடுக்கப்பட்டு அந்த காலத்தில் வாசிக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கிறது. அதிகமாக எந்த நூலில் பிரதி பேதங்கள் அந்த பாட வேறுபாடுகள் காணப்படுகின்றனவோ அந்த நூல் அதிகமான பெயர்களால் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதிகமான பெயர்களால் வாசிக்கப்பட்டதனால் அப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் பிரதி எடுக்கும் போது அதில் வெவ்வேறு மாறுபாடுகள் உண்டாகி இருக்கின்றன என்பது நமக்கு தெரிய வருகிறது. எல்லா நூல்களிலுமே பிரதி பேதங்கள் உண்டு. திருக்குறளில் பார்த்தால் கூட, திருக்குறளில் மணக்குடவர் உரை, அது பழைய உரை, பரிமேல் அழகர் உரைக்கு முன்பே வந்த உரை. மணக்குடவர் உரையில் மணக்குடவர் கையாண்டு இருக்கக்கூடிய சில திருக்குறளில் இருந்து பின்னாடி உரை எழுதிய பரிமேல் அழகர் உரையில் காணப்படக்கூடிய சில திருக்குறள்கள் வேறுபட்டு காணப்படும். சில சொற்கள், சில வடிவங்கள் மாறுபட்டு காணப்படும். அது நாம் பார்க்கிறோம். ஆராய்ச்சியாளர்கள் பலர் பரிமேல் அழகர் கொண்டிருக்கும் பாடத்தை விட மணக்குடவர் கொண்டிருக்கக்கூடிய பாடம்தான் திருவள்ளுவருடைய அந்த மூலப்பிரதியோடு ஒத்திருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு என்று மணக்குடவர் பிரதியில் உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் மணக்குடவர் காலத்தால் முற்பட்டவர் என்பதனால் அந்த பிரதியில் உள்ளபடியே ஏற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும் சொல்கிறார். உதாரணமாக ஒன்றே ஒன்று சொல்லலாம். நிறைய மணக்குடவருக்கும் பரிமேல் அழகருக்கும் பல வேறுபாடுகள் அங்கங்கே காணப்பட்டாலும் பிரதானமாக ஒன்றை சொல்லலாம். மக்கட்பேறு என்று ஒரு அதிகாரத்துக்கு, அது மணக்குடவருடைய உரையடங்கிய பிரதியில் மக்கட்பேறு என்றே இருக்கிறது அந்த அதிகாரத்துக்கு. ஆனால் பரிமேல் அழகர் உரை அடங்கிய நூலில் அதற்கு புதல்வர்களை பெறுதல் என்று அந்த அதிகாரத்தின் பெயர் மாறி காணப்படுகிறது. புதல்வர்களை பெறுதல் என்று ஆண்பால் சொல்லை அங்கு கையாளுகிறார். புதல்வர்கள் என்ற ஆண்பால் சொல்லை பரிமேல் அழகர் கையாளுகிறார். பரிமேல் அழகர் கருத்துப்படி ஒருவருக்கு மக்கட்பேறு என்று சிறப்பித்து சொல்லப்படக்கூடியது ஆண் மக்கட்பேறுதான் என்பதே என்ற கருத்தை அவர் உடையவராக இருந்ததனால் அவர் அந்த தலைப்பை கையாளுகிறார், புதல்வர்களை பெறுதல் என்று. ஆனால் அவருக்கு முந்திய மணக்குடவருடைய அந்த உரை நூலில் மக்கட்பேறு என்றே காணப்படுகிறது, பொதுவாக காணப்படுகிறது. அது ஆண் மக்களாக இருந்தாலும் சரி, பெண் மக்களாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகள் பெற்றாலும் பெண் பிள்ளைகள் பெற்றாலும் அது பேறுதான், அது மக்கட்பேறு தான். ஆண் குழந்தை பேர் மட்டுமே பேறு அல்ல என்று பொதுவாக கூறும் விதமாக மக்கட்பேறு என்ற தலைப்பே இருக்கிறது மணக்குடவருடைய நூலில். எனவே இதுதான் பொருத்தமாக இருக்கும், மணக்குடவருடைய தலைப்பு தான் பொருத்தமாக இருக்கும். பரிமேல் அழகருடைய தலைப்பு அது அவ்வளவு பொருத்தமாக இருக்க வாய்ப்பில்லை என்று பரிமேல் அழகரை இந்த இடத்தில் அறிஞர்கள் நிராகரித்து விடுகிறார்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரை பரிமேல் அழகர் உரை மிகவும் உச்சபட்சமான நுட்பங்கள் நிறைந்த உரைதான். மிக செவ்விய வடிவில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பரிமேல் அழகர். அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் சில இடங்களில் பரிமேல் அழகரை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த மாதிரியான சில இடங்கள், அந்த மாதிரி இடங்களில் நாம் மணக்குடவருடைய உரையை உதவியை நாட வேண்டியது. இது எல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்படி பிரதிகளில் பேதங்கள் காணப்படக்கூடிய ஒரு இயல்பு உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு படலத்திற்கே பல்வேறு பெயர்கள் காணப்படுகின்றன. எதிர்கோள் படலம் என்று இது படலப்பெயர். அந்த தலைப்பிலேயே இவ்வளவு மாற்றங்கள் என்றால் நீங்கள் உள்ளுக்குள் பாடல்களுக்குள் எவ்வளவு மாற்றங்கள் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இந்த மாற்றங்களை எல்லாம் ஒவ்வொரு பிரதியில் என்னென்ன மாற்றங்கள் பிரதான மாற்றங்கள் காணப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிந்து படிக்க வேண்டும் என்றால் அதற்கு வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய பதிப்பு உங்களுக்கு, அது பழைய பதிப்பு. இப்போது புதிதாக ஏதோ ஒரு பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அந்த பாட வேறுபாடுகளை எல்லாம் நீக்கிவிட்டு பதிப்பித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய பழைய பதிப்பை தேடி பார்த்தீர்களே என்றால் அவர் ஒவ்வொரு பாடலிலும் எந்தெந்த பிரதியில் என்னென்ன மாறுதல்களோடு அவை காணப்படுகின்றன என்பதையெல்லாம் கீழே ஒவ்வொரு பாடலிலும் அடிக்குறிப்பாக சேர்த்திருப்பார். அது ஆராய்ச்சி ரீதியாக கம்பராமாயணத்தை வாசிப்பவர்களுக்கு மிகவும் உதவும். அது ஒரு அரிதான ஒரு பதிப்பு. அப்படி பதிப்பிக்க வேண்டும் என்றால் மிகவும் சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும். பல்வேறு பிரதிகளையும் ஒப்பு நோக்கி எந்தெந்த பிரதியில் என்னென்ன மாறுபாடுகள் காணப்படுகின்றன என்றெல்லாம் அடிக்குறிப்பாக சேர்த்து பதிப்பிப்பது என்பது ஒரு சிரமமான வேலை. உவே சாமிநாத ஐயர் பதிப்பிலும் இந்த அடிக்குறிப்புகளில் இந்த பாட வேறுபாடுகள் எல்லாம் காணப்படும். அவரும் பல்வேறு பிரதிகளை ஒப்பு நோக்கிதான் ஒரு நூலை பதிப்பித்தார். ஆனால் இப்போது எல்லாம் அப்படி அல்ல. இப்போது பாட வேறுபாடுகளுடன் வரக்கூடிய பதிப்புகளை காண்பதே அரிதாக இருக்கும். அப்படி சிரமத்தை மேற்கொண்டு பதிப்பிப்பவர்களை நாம் பார்ப்பது முடியாத ஒரு நிலையாக. இப்படியாக இந்த ஒரு படலத்திற்கு பல பேர்கள் அமைந்திருக்கும் இந்த பாடலுக்கு. இங்கே தசரதன் வந்து சேர்ந்து விட்டான், மிதிலையின் எல்லைக்கு வந்து சேர்ந்து விட்டான். எல்லையில் வந்து சேர்ந்தவனை போய் வரவேற்க போகிறான் சனக மகாராஜ். எல்லைக்கே போய் விடுகிறான், கோட்டையின் வாயிலுக்கு அல்ல, அல்லது தன்னுடைய அரண்மனை வாயிலுக்கு அல்ல, நாட்டின் எல்லைக்கே போய்விடும். காரணம் அந்த மதிப்பின் உயர்வு தான். இதை நாம் இன்றைக்கும் நடைமுறையில் பார்க்கிறோம். ஒருவரை நாம் எவ்வளவு தூரம் மதிக்கிறோம் என்பதே, அவரை நாம் எவ்வளவு தூரம் சென்று வரவேற்கிறோம் என்பதில் இருந்தே, அல்லது திரும்பி அவரை அனுப்புகிறோம் என்பதில் இருந்தே நாம் இந்த நடைமுறையில் கண்டுகொள்ள முடியும். மிகவும் ஒருவர் மதிக்கத்தக்கவராக இருந்தால் வீட்டின் வெளிவாசலுக்கே வந்து வரவேற்பார்கள் மனிதர். அல்லது மிகவும் நெருங்கியவர்கள் அந்த அளவு மதிக்க மனதில் மதிப்பில்லாதவர்கள் என்றால் வீட்டிலேயே தான் இருப்பார்கள். அவர்கள்தான் வீட்டிற்குள் வர வேண்டும். அவர்களாக வந்த பிறகுதான் வாருங்கள் என்று கேட்பார்கள். அதே போல வழி அனுப்பும் போதும் மதிப்புக்குரியவர்களை வெளிவாசல் வரைக்கும் சென்று வழி அனுப்புவார். இங்கு ஒரு பேரரசன் வருகிறான், ஜனக மகாராஜன் ஒரு சித்தரசன். பேரரசனாகிய அந்த தசரதனை ஜனக மகாராஜன் தன்னுடைய நாட்டின் எல்லைக்கே சென்று வரவேற்று அந்த செய்தியை சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த 89வது. இதனுடைய சாரமான கருத்து தசரதனை வரவேற்பதற்காக ஜனக மகாராஜன் எதிர் வருகிறார். இதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது. அதற்கு ஒரு ஓமானத்தை சொல்லுகிறது. சனகன் தசரதனை போய் சந்திக்கின்ற அந்த சந்திப்புக்கு ஒரு ஓமானம் சொல்லப்பட்டு சந்திரன் இரவி தன்னை சார்வதோர் தன்மை என்று ஓமானம் சொல்கிறார் கம்பர். சந்திரன் போய் சூரியனை எதிர்கொள்வது போல சனகன் போய் தசரதனை எதிர்கொண்டான் என்று ஓமானம் சொல்லியிருக்கு. அந்த ஓமானத்திலேயே தசரதன் ஒரு பேரரசன் என்பதை குறிப்பால் உணர்த்தி விடுகிறார். சனகன் ஒரு சிற்றரசன் என்பதையும் குறிப்பால் உணர்த்தி சனகனை சந்திரன் என்று ஓமிக்கிறார், தசரதனை ரவி என்று ஓமைப்படுத்தி கூறியது. இது அவர்களுடைய நிலைக்கு கூறப்பட்ட ஓமானமாக எடுத்துக்கொள்ளலாம். அவன் பேரரசன், இவன் சிற்றரசன் என்று அவர்களுடைய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய ஓமானமாக எடுத்துக்கொள்வதும் பொருந்தும். இன்னொரு விதத்திலும் இதை பொருந்தும் விதமாக அந்த சந்திரன் சூரியன் என்பதை கம்பர் பயன்படுத்தி தசரதன் சூரிய குலத்தைச் சேர்ந்தவன், எனவே அவனை சூரியன் என்று சொன்னது மிக பொருத்தமுடியது. சனகன் சந்திர வம்சத்தை சார்ந்தவன், எனவே சனகனை சந்திரன் என்று ஓமானம் கூறி சொல்லியிருப்பதும் மிக பொருத்தமுடியதாக இருக்கும். அந்த விதத்திலும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அவர்கள் பேரரசர்கள், சிற்றரசர்கள். ஒருவன் பேரரசன், ஒருவன் சிற்றரசன் என்பதை குறிப்பால் உணர்த்துவதற்காக அந்த ஓமானம் சொல்லப்பட்டது என்ற ரீதியாகவும் பொருந்துகிறது. அவரவர்கள் வம்சத்தை குறிப்பால் உணர்த்தும் விதமாக பயன்படுத்தப்பட்டது என்று கருதுவதும் பொருத்தமுடியதாக இருக்கும். அவ்வாறாக அந்த ஓமானம் உண்டு. சந்திரன் இரவி தன்னை சார்வதோர் தன்மை தோன்ற இந்திர திருவன் தன்னை எதிர்கொள்வான் எழுந்து வந்தான். அப்படி சந்திரன் போய் சூரியனை சாரக்கூடிய, சூரியன் பக்கத்தில் போவது போன்ற ஒரு தன்மை தோன்றும்படியாக இந்திர திருவன் தன்னை எதிர்கொள்வான் எழுந்து வந்தார். இந்திர திருவன் என்று இங்கு தசரதன் சொல்லப்படுகிறார். தசரதனை எதிர்கொள்வதற்காக சனகன் எழுந்து வந்தார். இங்கு சனகன் என்ற செய்தி, சனகன் என்ற பெயர் இங்கு வரவில்லை. அது முந்திய பாடல்களில் வந்திருக்கிறது. இது இடையில் ஒரு பாடல் என்பதனால் அந்த எழுவாய் யார் என்ற எழுவாய் இல்லை. அது முந்திய பாடல்களில் இருந்து நாம் எடுத்து முந்திய பாடல்களிலேயே அவன் கனகன் புறப்படக்கூடிய செய்தி தொடங்கிவிடும். இது அவன் பயணித்து எதிரே வரக்கூடிய அந்த நிலையை சொல்லக்கூடிய பாடலாக இருக்கும். எதிர்கொள்வான் எழுந்து வந்தான் என்றால் எதிர்கொள்வதற்காக எழுந்து வந்தான் என்ற பொருளை தரக்கூடிய வார்த்தை. எதிர்கொள்வான் என்றால் எதிர்கொள்வதற்கு என்று பொருள். இந்த வான் என்பது ஒரு வினையெச்ச விகுதி. இது இலக்கியத்தில் பயின்று வரக்கூடியது. ஒரு நடைமுறையில் அது இல்லை. அந்த விகுதியை நாம் யாரும் இப்போது பயன்படுத்துவது இலக்கியங்களில் அந்த பயன்பாடு இருக்கிறது. வான் என்பது அந்த நாலாம் வேற்றுமை உருவ பொருளில் வரும். எதிர்கொள்வான் என்றால் எதிர்கொள்வதற்கு என்றார். இது நிறைய பாடல்களில் நீங்கள் பார்க்கலாம். திருப்பாவையில் கூட இந்த வான் என்ற விகுதி பல இடங்களில் வரும். போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் போதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் என்ற ஒரு திருப்பாவை பாடலில் கூவுவான் வந்து நின்றோம் என்றால் உன்னை அழைப்பதற்கு வந்து நின்றோம் பொருள் வருது. அங்கு அந்த கூவுவான் என்பது கூவுவதற்கு அதாவது அழைப்பதற்கு என்ற பொருளில் வருகிறது. அந்த வான் என்பது அந்த பூ என்ற நாலாம் வேற்றுமை ஒரு பொருளில் வரும். அதே பொருளில் தான் இங்கு வந்திருக்கு. எதிர்கொள்வான் என்றால் எதிர்கொள்வது. இந்திர திருவன் என்று தசரதன் குறிப்பிடப்படுகிறார். திரு என்றால் செல்வம், இந்திர செல்வம், இந்திர செல்வத்தை உடையவன் தசரதன். அதனால் அவன் இந்திர திருவன் என்று சொல்லப்படும். இந்திர செல்வம் என்றால் செல்வம், எல்லோரும் செல்வம் வைத்திருக்கிறார்கள், பலரும் செல்வம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்திர செல்வம் என்பது தனித்துவமானது. அது தேவலோக தலைவனாகிய இந்திரனிடம் இருக்கக்கூடிய செல்வம். அது பற்றாதது, குறையாதது, மாறாதது. அதுதான் உலகத்திலெல்லாம் மிக வளம் மிக்க செல்வம். அதனால் தசரதனை சிறப்பித்து சொல்வதற்கு இந்திர செல்வத்தை உடையவன் என்று கம்பர் சிறப்பித்து சொல்கிறார். அவ்வளவு பெரிய வளம் உடையவனாக அவன் இருந்தான், அத்தகைய செழிப்பை அவன் பெற்றிருந்தான் என்பதை சொல்வதற்கு இந்திர திரு அவன் பெற்றிருந்தான் என்று சொல். இந்திர திருவன் என்று அவனை குறிப்பிட்டு காட்டு. திருவன் என்றால் திருவை உடையவன், திருவன் அறிவை உடையவனை அறிவன் என்றும் சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் அறிஞன் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வன் என்ற விகுதிக்கு பதிலாக ஞன் என்ற விகுதியை நாம் பயன்படுத்தும். அறிஞன், அறிவன் என்று சொல்வதும் தவறல்ல. அறிவன், அறிவன் என்றும் இலக்கியங்களில் பயின்று வந்திருக்கும். அங்கங்கு கலைகள் தேறும் அறிவன் போல் இயங்குமன்றே என்று திருவிளையாடல் புராணத்தில் ஒரு பாடல் பரஞ்சோதி முனி பாடியது. அங்கு அறிஞன் என்பதை அறிவன் என்று பயன்படுத்தியது. அதுபோல இங்கு திருவன் என்று வந்திருக்கிறது. திருவோடு அந்த விகுதி அன்விகுதி சேர்ந்து இடையில் மகர உடன்படு மெய் ஏறி திருவன் என்று வந்திருக்கிறது. திருவை உடையவன் என்று இந்திர திருவன், இந்திர செல்வத்தை உடையவனாகிய அல்லது இந்திர செல்வம் போன்ற செல்வத்தை உடையவன். இந்திர செல்வம் என்பது அங்கு வானுலகத்தில் உள்ளது, அதற்கு இணையான செல்வத்தை உடையவன். அப்படிப்பட்ட செல்வத்தை உடையவனாகிய தசரதனை எதிர்கொள்வான் எழுந்து வந்தான். எதிர்கொள்வதற்காக சனகன் எழுந்து வந்தான். அது எப்படி இருக்கிறது என்றால் சந்திரன் ரவி தன்னை சார்வதோர் தன்னை தோன்ற. சந்திரன் போய் ரவி, ரவியை சூரியனை சார்வது போல, அதாவது சூரியனுக்கு அருகாக அருகாக செல்வது போல ஒரு தன்மை தோன்றும்படியாக அவன் வந்தான். அப்படி வரும்போது அவன் எப்படி வந்தான் என்பதை முன் இரண்டு அடிகள் சொல். அவன் சாதாரணமாக வரவில்லை, அவனும் ஒரு பரிவாரத்தோடு வருகிறான். இங்கு ஏற்கனவே தசரதன் ஒரு பெரும் பரிவாரத்துடன் வருகிறான். தசரதனை எதிர்கொள்வதற்கு இவனும் ஒரு பரிவாரத்துடன் வருகிறான். சனகனும் ஒரு பரிவாரத்துடன் வருகிறான். அது எப்படி, எந்த விதமான பரிவாரம் என்றால் கந்தடு களிறு தேர் கலினமா கடல் இவை எல்லாம் சூழ எழுந்து வந்தான். அந்தடு களிரும் தேரும் கலினமா கடலும் சூழ எழுந்து வந்தான் என்ற அந்த இறுதி சொற்றொடரோடு அது முடியும். அவனை சுற்றி யானைப்படை வருகிறது, தேர்ப்படை வருகிறது, குதிரைப்படை வருகிறது. இதையெல்லாம் சுற்றி சூழ்ந்து வர அவன் எழுந்து வந்தான். தசரதனை வரவேற்பதற்காக வந்தான். அங்கு யானைப்படை என்பது களிறு என்ற சொல்லில் குறிப்பிடப்படுகிறது. களிறு என்றால் யானை, ஆண் யானையை சிறப்பாக குறிக்கக்கூடிய சொல் அது. இங்கு அந்த யானைப்படை அந்த களிறு என்பதற்கு ஒரு அடை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கந்தடு களிறு. அந்த கந்தடு என்பது இரண்டு சொற்களையும் சேர்த்து கந்து கூட்டல் அடு சேரும் போது கந்தடு என்று சேர்கிறது. கந்தை அடுகின்ற களிர் என்று அது பொருள் தரும். கந்து என்றால் என்ன என்றால் கட்டுத்தறி என்று அர்த்தம். அடுதல் என்றால் அழித்தல் என்று அர்த்தம். கட்டுத்தறியை அழிக்கக்கூடிய யானை. இங்கு யானையினுடைய அந்த பலம் குறிக்கப்படுவதற்காக இந்த அடை சேர்க்கப்படுகிறது. யானை பொதுவாக சாதாரணமான தூண்களில் கட்டப்பட்டு இருக்கும். அதற்காக பெரிய தூண்களில் எல்லாம் கட்டி வைத்திருக்க மாட்டார்கள். சாதாரணமான மரத்தில் கட்டியிருப்பார்கள் அல்லது ஒரு கொம்பை நட்டு அதில் கூட கட்டி வைத்திருப்பார்கள். யானை சும்மா நின்று கொண்டு இருக்கும். அது நினைத்தால் அதை பிடுங்கி எரிந்து விட்டு அது தானாக சென்று விட முடியும். அதற்கு அந்த வலிமை உண்டு. ஆனால் அது பழக்கப்பட்டு இருப்பதனால் பாகனுக்கு அது உள்ளடங்கி அது அந்த சாதாரண கட்டுத்தறியில் கூட நின்று கொண்டு இருக்கும். அதை விட்டு போகாது. ஆனால் மதம் பிடித்து விட்டது என்றால் அது எவ்வளவு பெரிய கட்டுத்தறியாக இருந்தாலும் அறுத்து எரிந்து விட்டு பிடுங்கி எரிந்து விட்டு அது தன் போக்கில் போக தொடங்கிவிடும். அந்த வலிமை யானைக்கு உண்டு. இங்கு யானைக்கு கந்தடு களிறு என்று அடை கொடுப்பது அந்த யானையினுடைய வலிமையை சொல்வதற்காக. யானை அந்த அளவு பலமிக்கது. அப்படிப்பட்ட பலமிக்க யானைகளை உடைய சேனைகளுடன் அவன் வருகிறான். அந்த யானை சேனை கூட வருகிறது, கனகனோடு கூட வருகிறது. கந்தை அடக்கூடிய களிறு, பட்டுத்தறியை அழிக்கக்கூடிய யானை படை. அப்படிப்பட்ட யானை படைகளோடும் தேரும் தேர்படையோடும் கலினமா கடலும் கடல் போன்ற கலினமாக்களோடும். கலினமா என்பது குதிரையை குறிக்கிறது. மா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி விலங்குகளுக்கு பொதுவாக வழங்கக்கூடிய சொல். எல்லா விலங்குகளையும் மா என்று சொல்லலாம். மா என்றால் விலங்கு, மாக்கள் என்றால் விலங்குகள் என்றார். கலினமா என்பது இங்கு குதிரையை குறிக்கும். கலினம் என்றால் அந்த குதிரையின் மீது பயன்படுத்தக்கூடிய அந்த கடிவாளத்திற்கு பேர் தான் கலினம். கலினம் பூட்டப்பட்ட விலங்கு என்பதுதான் அதனுடைய பொருள். கலினமா என்றால் அதனுடைய சொற்பொருள் கடிவாளம் பூட்டப்பட்ட விலங்கு. கலினம் என்றால் கடிவாளம், கடிவாளத்தை உடைய விலங்கு. கடிவாளத்தை உடைய விலங்கு என்பது இங்கு குதிரையை குறிக்கும் விதமாக வந்திருக்கு. பெரும்பாலான இடங்களில் அது குதிரையைத்தான் குறிக்கும். வேறு சில விலங்குகளுக்கும் கடிவாளம் பூட்டப்பட்டாலும் கூட சிறப்பாக இது குதிரையைத்தான் குறிக்கும். கலினமா என்று இங்கும் இடத்திற்கு ஏற்ப நாம் குதிரை என்றுதான் எடுத்துக்கோம். ஆக யானைப்படை, தேர்ப்படை, கடல் போன்ற அந்த குதிரைப்படை இவையெல்லாம் சூழ்ந்து வர அவன் எழுந்து வந்தான். அப்படி அவன் வரும்போது அவன் மிக்க மகிழ்ச்சியோடு வருகிறான். வந்தனன் அரசன் என்ன மனத்தெழும் உவகை பொங்கி இந்த படைகள் எல்லாம் சூழ்ந்து வர அவன் எழுந்து வந்தான். உவகை பொங்கி எழுந்து வந்தான், மனத்து எழும் உவகை பொங்கி. தசரதன் வந்துவிட்டான். வந்தனன் அரசன் என்ன வந்துவிட்டான். அரசனாகிய அந்த தசரதன், பேரரசனாகிய அந்த தசரதன் வந்துவிட்டான் என்று மனத்தில் எழும் உவகை பொங்கி, மனத்தில் உள்ளுக்குள் பூரித்து பொங்குகின்ற அந்த உவகையுடன் சனகன் எழுந்து வந்தான் என்று அந்த எழுந்து வந்தான் என்பதோடு அந்த வினையெச்சம் போய் இணையும். வந்தனன் அரசன் என்ன மனத்தெழும் உவகை பொங்கி, கந்தடு களிரும் தேரும் கலினமா கடலும் சூழ சந்திரன் இரவி தன்னை சார்வதோர் தன்மை தோன்ற இந்திர திருவன் தன்னை எதிர்கொள்வான் எழுந்து வந்தார். மனதில் உவகை பொங்கி அந்த பரிவாரங்கள்லாம் சூழ சந்திரன் சூரியனை போய் சார்வது போன்ற ஒரு தன்மை தோன்ற இந்திர திருவனாகிய தசரதனை எதிர்கொள்வதற்கு கனகன் எழுந்து வந்தான் என்பதுதான் இந்த பாட்டின் பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஐயா, நீங்க அந்த திருக்குறள் பத்தி சொன்னீங்களே, அதுல எனக்கு மணக்குடவர் சொல்றதுலதான் ஒப்புதல். ஏன்னா அந்த இதுலயே வந்து அமிழ்தினும் ஒரு குழலினது யாடினது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு அங்கேயே மக்கள் அப்படின்றத வள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. பட் ஆனால் பரிமையாளர்களுக்கு அவர் காரணம் என்ன என்றால் எனக்கு தெரியவில்லை. ஆனால் சமுதாய அந்த அந்த காலத்தில் இருந்த சமுதாயத்தை பொறுத்து அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் சில குறள்களில் வந்து அவர் வந்து ரொம்ப இதுவாகவே தந்தை மகட்காற்றும் உறவி, அது மாதிரி மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, அதே மாதிரி வந்து ஈன்ற பொழுதும் பெரிதோக்கும் தன்மகனை அப்படின்னு நிறைய இடத்துல மகன் அப்படின்றது வந்து திருக்குறளில் வருது மக்கட்பேருல. அது ஆமா அதனாலயா வருது. அப்படின்னு தெரியல. அதையும் அவர் உட்கொண்டுதான் அப்படி தலைப்புக்கு கொடுத்திருப்பார். அது சில இடங்களில் மகனை சிறப்பித்து சொல்லக்கூடிய குறள்கள் இருக்கு என்பதனால் அந்த மக்கள் என்ற இடத்துல எல்லாம் அது ஆண் மக்களை தான் குறிக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு மக்கட்பேர் என்ற அதிகாரத்தையே நாம் தலைப்பு மாற்றக் கூடாது அல்லவா? பெரும்பாலும் ஆண் குழந்தை பேரு, பெண் குழந்தை பேரு எல்லாமே மனிதர்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய தன்மையாகத்தானே கருதப்படுகிறது. சில காலகட்டங்களில், சில ஊர்களில், சில பகுதிகளில் பெண் மக்களுடைய பிறப்பை எதிர்மறையாக நினைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஆண் குழந்தை என்றாலும் பெண் குழந்தை என்றாலும் அவற்றை மிகச்சிறந்த பேறாக கருதி மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் தான் இருக்கிறார். அதை பேதம் பார்ப்பதில்லை. பொதுவாக அந்த குழந்தைகளில் பேதம் பார்ப்பதில்லை. நடைமுறையில் பெண் குழந்தை பெற்று வளர்ப்பது என்பது கொஞ்சம் ஆண் குழந்தை பேரை விட சிக்கலுக்குரியதாக தெரிந்தாலும் கூட குழந்தை பருவத்தில் அந்த விதமாகெல்லாம் சிந்தித்து குழந்தையை கருதக்கூடிய பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள். பொதுவாகத்தான் அவர்களை கருதுவார்கள். எனவே அதற்கு மக்கட்பேறு என்ற அதிகாரம் தான் மிக பொருத்தமாக கண்டிப்பா அந்த ஐயா, நான் அது கரெக்டு தான். நான் நீங்க சொல்றது வந்து நான் பார்த்தேன், நீங்க சொன்ன பிறகு அந்த அதிகாரத்தை பார்த்தேன். ஐந்து குறள்கள்ல வந்து மக்கள் அப்படின்னு பயன்படுத்துறாரு, மூன்றே மூன்று குறள்கள்ல பயன்படுத்துகிறார். தான் வந்து மகன் அப்படின்னு தனியா வருது அதுல. அது பொதுவா சமூகத்துல அது தந்தை மகர் மகற்காற்றும் மகன் தந்தைக்கு ஆற்றும் என்றெல்லாம் சொல்லும் போது பொதுவாக ஆண்கள் என்பவர்கள் புற வாழ்க்கையில் முக்கியத்துவம் உடையவர்களாக எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறார். அதை நாம் மறுப்பதற்கு இல்லை. அது அரசியலாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், புற வாழ்க்கையில் ஆண்கள் எப்போதும் இயங்கக்கூடியவர்களாக மிக அதிக பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறது. அது சமூக சூழல். அதனால் அதை உட்கொண்டு அந்த இடங்களில் அவர் அந்த ஆண்பால் சொருளால் அந்த இடங்களில் வள்ளுவர் குறித்திருக்கிறார். மற்றபடி அந்த குழலினிது யாழினிது என்பது அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது அந்த குறளில் அது இரண்டு பாலுக்கும் பொதுவானது தான் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ளும். அதே போல தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குறளில் பரிமேலழகர் ஒருபடி மேலாகவே போய் சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொன்னார். ஏனென்றால் தானே தன் மகன் சான்றோன் என்று அறியக்கூடிய தன்மை அவள் பெண்மகள் என்பதனால் அவளுக்கு இருக்காது என்பதனால் பிறகு சொல்லி அவள் கேட்டு அறிவாள் என்னும் விதமாக கொஞ்சம் உச்சபட்சமாக அந்த இடத்தில் பரிமேல் அழகர் கூறியிருப்பார். அதையெல்லாம் அறிஞர்கள் கொஞ்சம் பரிமேல் அழகரிடம் எதிர்மறையாக கருதினார் அந்த மாதிரி. ஆனால் பொதுவாக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பரிமேல் அழகருடைய உரை என்பது மிகவும் செப்பமான உரை தான். அதில் மாற்றுகிறது. இதுல கடைசி வரியில எழுந்து வந்தான்னு வருது இல்லையா, அது வந்து தசரதன் எழுந்து வந்தானா இல்லை? ஜனகன் ஜனகன் தான் கனகன் எழுந்துள்ளாரான். சசரதன் வந்து அப்பப்போ கொண்டே தானே இருக்கிறான். அவனை எதிர்கொள்வதற்காக ஜனகன் இங்கு இருக்கிறான், அரண்மனையில் இருக்கிறான். தூதுவர்கள் வந்து செய்தி சொல்லியிருப்பார்கள், இதோ வந்து விட்டது தசரதனுடைய பரிவாரம், நமது நாட்டு எல்லையை நெருங்கி விட்டது என்று சொன்ன உடனே இவன் எழுந்து புறப்பட்டு அவனை நோக்கி போயிருப்பான், அந்த எல்லையில் போய் வரவேற்பதற்காக. அதனால் எழுந்து வந்தான் என்பது இங்கு ஜனகனைத்தான். கனகன் என்ற அந்த எழுவாய் இந்த பாடலில் இல்லை, அது முந்தைய பாடல்களில் இருக்கிறது. அந்த முந்தைய பாடல்களை வைத்து நாம் இந்த எழுந்து வந்தான் என்பதற்கு கனகன் என்று எழுவாயை எடுத்து இந்திர திருவன் என்பது தசரதனை. ஐயா ஏன் இந்த முகத்தை வந்து கம்பர் கூறுறாரு ஐயா தசரதன? திருவண்ணா நீங்க செல்வன்னு இந்திர, சொல்ல, ஆமா, செல்வத்தில் சிறப்புடைய செல்வம் இந்திரனுடைய செல்வம். இப்போ நாம் சிலரை சொல்லுவோம் அல்லவா, அவரிடம் குபேர செல்வம் இருக்கிறது என்று சொல்வோம். அதே போல இந்திர திரு என்பது போல குபேர சம்பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடரும் வழக்கத்தில் இருக்கிறது. அதிக செல்வம், வற்றாத செல்வம் ஒருவரிடம் இருக்குமானால் அந்த செல்வத்தை குபேர செல்வம், குபேர சம்பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அதே போன்றுதான் இந்திர செல்வம் என்று சொல்லக்கூடிய வழக்கம். செல்வத்தில் சிறப்பு உடைய செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் தான், இந்திர செல்வம் குபேர செல்வம் என்பவைதான். இவர்கள் இருவரிடமும், இந்திரனிடமும் குபேரனிடமும் மிக அதிகமான செல்வம் இருக்கிறது. அவை வற்றாத செல்வம், உலகத்தில் வேறு எங்கும் காணப்பட முடியாத செல்வம். அதனால் இந்த செல்வம் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட செல்வம் உடையவனாக தசரதன் இருந்தான் என்பதனால் தசரதனை குறிப்பதற்கு இந்திர திருவன் என்ற வார்த்தையை கம்பர் கையாள. சரி ஐயா, உவகைனா என்ன? உவகை என்றால் மகிழ்ச்சி என்றார். அது இப்போது கூட வழக்கத்தில் உள்ள வார்த்தை தான், பலரும் பயன்படுத்துவார். மிகவும் உவகை அடைகிறேன் எல்லாம் சொல்லுவோம். ஐயா அதே போல் கந்தடுக்கு என்ன விளக்கம் சொன்னீங்க ஐயா? கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அந்து கூட்டல் அடு, அதுல இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. அந்து என்றால் கட்டுத்தறி, யானையை கட்டி வைக்கக்கூடிய அந்த கட்டுத்தறி. அடுதல் என்றால் அழித்தல் என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய, அது அந்த வார்த்தை திருக்குறளில் கூட பயின்று வந்திருக்கு. அடுதல் என்ற வார்த்தை, ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யும். அதில் அடுப அடுப ஆற்றாரும் மிக பலவீனமானவர்கள் கூட தக்க இடத்தை அறிந்து பகைவர்களோடு போரிட்டால் அந்த போரில் பகைவர்களை வென்று விடுவார்கள் அல்லது பகைவர்களை அழித்து விடுவார்கள் என்ற பொருளில் அடுதல் என்ற சொல் வருகிறது. அதாவது அழித்தல் அல்லது வெல்லுதல் என்ற பொருளில் அடுதல் என்ற வார்த்தையை வள்ளுவர் கையாண்டிருக்கிறார். இங்கு அடுதல் என்பது அதை அழித்து முறிப்பதை குறிக்கிறது. கட்டுத்தறியில் கட்டப்பட்டிருக்கிறது யானை, அந்த கட்டுத்தறியையே முறித்து அழித்து விடக்கூடிய களிறு என்று சொல்லும் போது அது அந்த அளவு பலம் உடையதாக இருக்கிறது என்று சொல்லப்படும் என்று சொல்லப்படும். அது அந்த அளவு வல்லமை மிக்க யானை. தான் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டுத்தறியை கூட அழித்து விடக்கூடிய வல்லமை வாய்ந்த யானை. அப்படிப்பட்ட யானை, யானைகள் பல உடைய சேனைகளோடு அவன் வருகிறான். அந்தடு களிறு தேர் கலினமா கடலும் சூழ அவன் வருகிறான். சரி, அந்த அடு கட்டு என்றால் கட்டுத்தறியை அழிக்கின்ற கழிறு என்று. இந்த கந்தல்னு சொல்லுவாங்கல்ல, கந்தன் ஆனாலும் கசக்கி கட்டு, அந்த கந்தல் இதுல வருமா? அது வேற, அது வேற, அது கந்தல். அதுல கடைசியில் ஒரு இல் இருக்கிறது, அது வேறு வார்த்தை. இது கந்து என்ற வார்த்தை பொதுவாக பற்றுக்கோடு அல்லது அந்த கட்டப்படக்கூடிய கட்டுத்தறி இவற்றையெல்லாம் குறிக்கும் விதமாக வரும். திருக்குறளில் கூட இந்த கந்து என்ற வார்த்தை வந்திருக்கிறது, ஆனால் பற்றுக்கோடு என்ற பொருளில் வந்திருக்கிறது. பற்றுக்கோடு என்பதும் கட்டுத்தறி என்பதும் கிட்டத்தட்ட ஒத்த பொருளுடையதான். ஒரு ஒன்றை பற்றிக்கொள்வதற்கு பேருதானே பற்றுக்கோடு என்பது. அதனால் கந்து என்பது பற்றுக்கோடு என்ற பொருளிலும் வரும், கட்டுத்தறி அல்லது தூண் என்ற பொருளிலும் வரும். தூண், தூண்களை குறிப்பதற்கு கந்து என்ற வார்த்தை வரும். திருக்குறளில் கந்து என்பது பற்றுக்கோடு என்ற பொருள் வருகிறது. காதன்மை கந்தா அறிவு அறியார் தேறுதல் வேதமை எல்லாம் தரும். அதாவது காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல். அதாவது ஒரு வேளையில் நாம் ஒருவரை நியமிக்க வேண்டும். நாம் ஒரு நிறுவனத்திற்கு பொறுப்பாளராக இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நம் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கு ஆட்களை நியமிக்க வேண்டும். அப்படி நியமிக்கும் போது நம் அன்புக்குரியவர்கள், நம்முடைய பாசத்துக்குரியவர்கள் என்று நியமித்து விடக்கூடாது. திறனற்றவர்களை நம் அன்புக்குரியவர்கள் பாசத்துக்குரியவர்கள் என்று நியமித்தால் அது கெடுதலில் போய் முடியும். திறன் வாய்ந்தவர்கள் நம் சொந்தம் அல்லாதவர்களாக, நமக்கு அறிவுள்ள அறிமுகம் அற்றவர்களாக இருந்தால் கூட அவர்களைத்தான் நியமிக்க வேண்டும், பொறுப்பில் நியமிக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அங்கு காதன்மை கந்தா என்று சொல்கிறார். அதாவது அன்பு, காதன்மை என்பது அன்பு என்ற பொருளில் வருகிறது. அன்பையே பற்றுக்கோடாக கொண்டு அறிவறியார் தேர்தல் அந்த குறிப்பிட்ட துறையில் தேர்ந்த அறிவில்லாதவர்களை தேர்ந்தெடுத்தல் என்பது பல இன்னல்களை விளைவிக்கும் என்று அந்த வள்ளுவர் அந்த திருக்குறளில் சொல்கிறார். அங்கு அந்த கந்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்பையே பற்றுக்கோடாக கொண்டு ஒருவரை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. அந்த பாசம், பிணைப்பு, அந்த சொந்த பந்தம் என்ற அந்த பிணைப்பையே பற்றுக்கோடாக கொண்டு ஒரு பணிக்கு ஒருவரை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. அவரிடம் இருக்கின்ற அறிவாற்றலின் அடிப்படையில் தான், அந்த அறிவாற்றலையே கந்தாக கொண்டுதான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர, சொந்த பந்தம், அன்பு, பாசம் இவற்றே பற்றுக்கோடாக கொண்டு தேர்ந்தெடுத்து விடக்கூடாது என்று வள்ளுவர் சொல்கிறார். அங்கு அந்த கந்து என்ற வார்த்தையை அவர் பற்றுக்கோடு என்ற பொருளில் பயன்படுத்துகிறார். இங்கு கந்து என்பது அந்த கட்டுத்தெறியை குறிக்கும். ஐயா கந்து என்பது சொல்லு இல்ல சொல்லுங்க, என்னைக்கு முடியும்? கந்து என்ற வார்த்தை பற்று, இது கட்டுத்தெறி என்ற பொருளில் நாளடியாரில் ஒரு பாடலில் வருகிறது. ஆடுகோடாகி அதரிடை நின்றதும் தாழ் கொண்ட கண்ணே களிரணைக்கு கந்தாகும். அதாவது நாம் வழியில் சில செடிகள் எல்லாம் வளர்ந்திருப்பதை பார்த்திருப்போம். அந்த செடி அப்படியே காற்றில் ஆடும், யாராவது மிதித்து விட்டு போனால் அந்த நிலையோடையே அது அழிந்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்படி ஆபத்துக்கிடையே வளரக்கூடிய ஒரு செடியானது அது எப்படியாவது அந்த ஆபத்துக்களை எல்லாம் கடந்து வளர்ந்து விட்டால், அது வளர்ந்த பிறகு யானையே கட்டி வைக்கக்கூடிய கந்தாக அது மாறிவிடும். அவ்வளவு தூரம் அது வலிமை பெற்று வளர்ந்து விடும் என்று ஒரு ஓமானம் நாளடியாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஓமானம் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், இந்த வாழ்க்கையில் நாம் பல இன்னல்களுக்கிடையே தான் வளர்ந்து வருகிறோம். இந்த வாழ்க்கையில் சுற்றி சூழ்ந்து பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே நாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு எல்லாம் தாண்டி நாம் வளர்ந்து விட்டால் அந்த செடி யானையே கட்டக்கூடிய கந்தாக மாறும் அளவிற்கு வலிமை கொண்டு வளர்ந்து மலர்மாக நிற்பது போல நாம் வளர்ந்து விடலாம். ஆனால் அந்த ஆரம்பத்திலேயே நாம் அந்த போராட்டங்களுக்கு நம்மை அஞ்சி உட்படுத்தி நாம் மனம் தளர்ந்து விட்டுவிட்டால் நாம் அடையாளம் இல்லாமல் போய்விடும். ஆனால் அவற்றையெல்லாம் மீறி நாம் வளர்ந்தால் யானை கட்டக்கூடிய கட்டுத்தறி போல் அந்த மரம் வளர்ந்து ஓங்குவது போல நாம் ஓங்கி வளர்ந்து விடலாம் என்று நாளடியாரில் அந்த ஓமானம் சொல்லப்படுகிறது. அங்கு அந்த கந்து என்ற வார்த்தை வருகிறது. இந்த கட்டுத்தறி என்ற பொருளிலேயே வருகிறது. இப்படி கந்து என்பது கட்டுத்தறி என்ற பொருளில் இலக்கியங்களில் பயின்று வருவதை நாம் பார்க்கிறோம். நான் சொல்லு ஐயா, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும்ன்றதுக்கு பதிலா கம்பன் வீட்டு கந்தும் கவிபாடும் சொல்லலாம் போல இருக்கு இல்லையா? அப்போ அது வேற, அது வேற, அது ரெண்டு கட்டுத்தறி என்பதுல இந்த ஒரு குழப்பம். அந்த கட்டுத்தறி வேற, அது தறி நெசவுத்தறி. ஓகே, நெசவுத்தறி. இங்க கம்பர் வந்து நெசவு தொழில் செய்தார் அப்படின்றதால அந்த மாதிரி வருது. ஓகே, அந்த மாதிரி வருகிறது. அது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்றால் கம்பன் நெசவு தொழில் செய்ததாகவும், அவன் வீட்டு தறி கூட பாட்டு பாடும் என்று அவனை சிறப்பிப்பதற்காக அவ்வாறு சொல்கிறார். அங்கு கட்டுத்தறி என்பது நெசவுத்தறியை குறிக்கிறது. இங்கு கட்டுத்தறி என்பது இது முற்றிலும் வேறு. இது இந்த ஆடு மாடுகளை எல்லாம் கட்டி வைப்பதற்கு கொம்பு நட்டு வைத்திருப்பார்கள் அல்லவா, அதன் பேர் தான் கட்டுத்தறி. இது வேறு. கட்டுத்தறி காளை என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா, அது அது கட்டப்பட்ட அந்த கட்டப்படக்கூடிய அந்த கொம்பை குறிக்கும். அந்த அந்த கந்துவுக்கும் அந்த அந்த நெசவு தொழில் தறிக்கும் சம்பந்தம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க கலினமாக சொல்லுங்க சொல்லுங்க இல்ல, கலினமா சொல்றது சொன்னீங்க. மா என்பது வந்து பொதுப்படையாக எல்லா விலங்குகளையும் குறிக்கும் அப்படின்னு. அதே நியாயத்தை எடுத்து பார்த்தா மாக்கள் மாதிரி மக்கள் வந்து எல்லா பால்களுக்கும் பொருத்தமா தான் இருக்கணும். ஆமா, மக்கள் பொதுவான பாலுக்கு எல்லாம் அதுவும் மணக்கொடவருக்கு இதுவா இருக்கு, சப்போர்ட்டிங்கா வருது அந்த ஆர்கியூமெண்ட். மா என்பது விலங்குக்கு போது சிங்கத்தை குறிக்கும், குறிப்பிடும் போது அரிமா என்று சொல்வார்கள். அரி என்றாலே சிங்கம் தான், அந்த அரி என்பதோடு மா என்பது சேர்ந்து அரிமா என்று சொல்லப்படுகிறது. அதை நாம் அரிமா என்பதை சரியாக சொற்பொருள் சொல்ல வேண்டும் என்றால் சிங்கமாகிய விலங்கு என்றுதான் அதனுடைய அர்த்தம். அது அதுதான் எப்படி சிங்கத்தை ஒரு பொதுவாக அரி. பன்மொழி மாதிரி வருமா அது அப்போ? இல்ல அப்படி இல்ல, மா என்றால் விலங்கு, அரி என்றால் சிங்கம், அந்த சிங்கமாகிய விலங்கு என்றார். அது வந்து என்ன சொல்வார்கள் என்றால் அதை இருபெயரொட்டு பண்புத் தொகை என்று சொல்லலாம். மா என்பது பொது பெயர், அரி என்பது சிறப்பு பெயர். அந்த பொது பெயர் சிறப்பு பெயரோடு அப்படி சேர்ந்து வருவதை நாம் பொதுவாக இருபெயரொட்டு பண்புத் தொகை என்று சொல்வோம். பொது மரங்கள் எத்தனையோ இருந்தாலும் பனை மரம் என்று சொன்னால் அது இருபெயரொட்டு பண்புத் தொகை. அதே போல மாக்கள் எத்தனையோ இருக்கிறது, அதை நாம் அரிமா என்று சொல்லும் போது அது இருபெயரொட்டு பண்புத் தொகை. அந்த மீச்சிறு மாப்பெரு அதெல்லாம் அப்போ வந்து எப்படி எப்படி வரும் ஐயா? அது மீச்சிறு, அது மீ என்பது மிகவும் சிறிய. நீங்கள் சொல்லுவது அது ஒரு பொருட்பன்மொழி. அது அதுக்கு உதாரணமாக சொல்லும் போது மா பெரிய என்று சொல்லுகிற சொல்லுவது போன்ற, மா என்றாலே பெரிய, திரும்ப ஒரு பெரிய சேர்க்கிறோம், மாபெரும் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அதெல்லாம் ஒரு பொருட்பன். ஒரே பொருளில் வரக்கூடிய வார்த்தைகளை சேர்த்து அடுத்தடுத்து பயன்படுத்தும். ஐயா அடுத்த பாடல் போலாமா? கரகு சண்டைகள் இப்படியாக இவர்களுடைய சேனை, கனக மன்னனுடைய சேனை தசரதனுடைய சேனையை எதிர்கொள்வதற்கு போகிறது. ரெண்டும் சந்திக்கின்றன. அந்த சந்திப்பு நிகழும் போது அதற்கு ஒரு உபமானம் சொல்கிறார், ஒரு பாடலில் சொல்கிறார். அந்த பாடல் இங்கு இல்லை. அது எப்படி இருந்தது என்றால் ஆறு போய் கடலில் கடப்பது போல் இருந்தது. இந்த சேனை போய் அந்த சேனையை எதிர்கொண்ட அந்த நிலையானது ஆறு போய் கடலில் கலப்பது போன்று இருந்தது என்று சொல்கிறோம். அங்கும் அந்த தன்மையை நமக்கு, எந்த சேனை எப்படி இருந்தது என்ற தன்மையை நமக்கு அந்த ஓமானத்தின் மூலமே சொல்லிவிடுகிறார். கனகனுடைய சேனை சிறியது, தசரதனுடைய சேனை மிக பிரமாண்டமானது, அது கடல் போன்று பறந்து விரிந்தது. இவனுடைய சேனையை ஆறு போன்ற சின்ன அளவிலானது. அதனால் இந்த சேனை அந்த சேனையை போய் சந்தித்தது, கடலை போய் ஆறு சேர்ந்ததற்கு ஒப்பானது என்று கம்பர் ஒரு பாடலில் ஓமானம் சொல்கிறார். அப்படி இவர்கள் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் போது தசரதனை பார்த்தவுடன் கனகன் தன் தேரில் இருந்து இறங்குகிறான். அவனும் தேரில் வருகிறான், தசரதனும் தேரில் வந்திருக்கிறான், சனகனும் தேரில் அவனை எதிர்கொள்கிறான், தேரில் வந்து எதிர்கொள்கிறான். தசரதனை பார்த்தவுடன் சனகன் தன் தேரில் இருந்து இறங்குகிறான். அவன் அப்படி இறங்கியவுடன் தேரின் மீது நிற்கக்கூடிய தசரதன் தன் தேரில் அவனை ஏற்றிக்கொள்கிறான், ஏற்றிக்கொண்டு அவனை அரவணைத்துக் கொள்கிறான். இந்த காட்சியை கம்பர் காட்டு, எதிர்கொள்ள வந்த சனகனை தன்னுடைய தேரில் ஏற்றி தசரதன் அணைத்துக் கொள்கிறார். இது பெரும்பாலும் நாம் நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒன்றுதான். கொஞ்சம் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களுக்கு அடுத்த படிநிலையில் இருப்பவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள், ஒரு அன்பின் வெளிப்பாடாக அரவணைத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பொறுப்புக்கு கீழே சிறிய பொறுப்பில் இருப்பவர்கள் பெரிய பொறுப்பில் இருப்பவர்களை அரவணைக்க மாட்டார்கள். இது இப்போதும் நாம் பார்க்கிறோம். அது ஒரு அத்துமீறிய செயல் போல அது கருதப்பட்டு விடுவதற்கு வாய்ப்பாய். அதனால் சனகன் தசரதனை அரவணைத்தான் என்று கம்பர் சொல்லவில்லை. தசரதன் தான் சனகனை அரவணைத்துக் கொண்டான், அன்பின் வெளிப்பாடாக அரவணைத்துக் கொண்டான் என்று கம்பர் சொல்லியிருக்கிறார். இந்த நடைமுறையெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது, தொட்டு தொடர்ந்து இப்போதும் வந்து கொண்டுதான் இருக்கு. அது நாம் பார்க்கிறோம். சமநிலையில் உடையவர்கள் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொள்வார்கள். ஆனால் அந்த அந்தஸ்தில் பேதம் உடையவர்களாக இருந்தால் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் தான் தங்களுக்கு கீழே உள்ளவர்களை தழுவிக் கொள்வார்கள், அப்படியே தோள் மீது கை கை போட்டுக் கொள்வார்கள். இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். உயர்ந்த தலைவர்களோடு புகைப்படம் எடுக்கின்ற போதெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தலைவர்கள் தான் புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மீது தோளின் மீது கை போடுவார்களே தவிர தொண்டர்கள் தலைவர்கள் மீது கை போட மாட்டார். அது நாம் இப்போது கூட பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் அங்கு நடந்திருக்கு. தசரதன் தான் சனகனை அரவணைக்கிறான், சனகன் அரவணைக்கவில்லை. அது அந்த நிலையை அங்கு கம்பர் காட்டுகிறார். அடுத்து இவர்கள் இப்படி ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டு நலம் விசாரித்துக் கொண்டு இதிலே நோக்கி வருகிறார்கள். இப்படி இவர்கள் வருகும்போது தன்னுடைய தந்தையை எதிர்கொள்வதற்காக ராமனும் லட்சுமணனும் எதிர்கொண்டு வருகிறார். ராமனும் லட்சுமணனும் எதிர் வந்தார்கள் என்ற செய்தி வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. கனகன் மட்டும்தான் எதிர் வந்தான், எதிர் வந்து தசரதனை வரவேற்றான் என்ற செய்தி மட்டும்தான் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது. ஆனால் கம்ப ராமாயணத்தில் ராமனும் லட்சுமணனும் கூட அங்கே மிதிலையில் தாங்கள் தங்கியிருந்த இடத்தில் இருந்து தங்கள் தந்தையை பார்ப்பதற்காக எதிரே வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு விதத்தில் தர்க்கத்துக்கு நன்றாக ஒத்து வருகிறது. தந்தையே வெகு காலம் இவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். எனவே தந்தை பிள்ளையின் எல்லைக்கு வந்து சேர்ந்து விட்டான் என்றால் தந்தையை பார்க்கக்கூடிய ஆவலுடன் பிள்ளைகள் எதிரே வருவது ஒரு இயல்பான ஒன்றுதான். எனவே கம்பர் இங்கு அந்த ஒரு செய்தியை சேர்த்து சொல்லி இருப்பது மிக பொருத்தமுடையதாக இருக்கிறது. மிகவும் அன்போடு ஆவலோடு தங்கள் தந்தையை எதிர்கொள்ள வருகிறார்கள். அந்த செய்தியை சொல்லுவதுதான் இந்த 90 ஆகும். தம்பியும் தானும் அத்தானை மன்னவன் நகர் பம்புதின் புறவியும் படைஞரும் புடைவர செம்பொன்னின் பசுமொனி தேரின் வந்தெய்தினான் உம்பரும் இம்பரும் உரகரும் புகழான். இதில் ராமன் தம்பியோடு தசரதனை எதிர்கொள்ள வந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் எப்படி வந்தான்? பம்புதின் புறவியும் படைஞரும் புடைவர அவனை சுற்றி தேர் அவனை சுற்றி குதிரைப்படைகள் இன்னும் மற்ற காலால் படையினர் எல்லாம் பக்கத்தில் வர அவன் ஒரு தேரில் வந்து தசரதன் எதிரே அடைகிறான், வந்து அடைகிறான். தேரின் வந்து எய்தினான். ஏதுதல் என்றால் வந்து அடைதல். தேரின் வந்து எய்தினான். எப்படிப்பட்ட தேர் என்றால் செம்பொன்னின் பசுமணி தேர். அது செம்பொன்னால் ஆகிய தேர். அதில் பசுமையான ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. பசுமையான ரத்தினம் என்பது மரகதத்தை குறிக்கும். மரகதம் தானே பச்சை நிறம். பசுமணி என்றால் பச்சை நிறம் ஆகிய மரகதத்தை குறிக்கும். பொன்னால் ஆகிய தேர், அதில் மரகத ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு தேரில் ஏறி வந்து தசரதன் எதிரே அடைகிறான் ராமன். ராமனை குறிக்கக்கூடிய சொற்றொடர் இங்கு எதுவென்றால் உம்பரும் இம்பரும் உரகரும் தொழ உளான் என்பதுதான் ராமனை குறிக்கக்கூடிய வாசகம். உம்பர் என்றால் மேல் உலகத்தவர்கள், இம்பர் என்றால் இவ்வுலகத்தவர்கள், உலகர் என்றால் பாதாள உலகத்தவர்கள். ஆக மூன்று உலகத்தவர்களும் ஒழும்படியாக உள்ளவனாகிய அந்த ராமனானவன் பம்புதின் புறவியும் படைஞரும் புடைவர செம்பொன்னின் பசுமணி தேரின் வந்து தெய்தினான். அவன் எப்படி வருகிறான் என்றால் யாருடன் வருகிறான் என்றால் தம்பி தம்பியுடனும் தானும் தம்பியுடன் அந்த தானும் சேர்ந்து கொண்டு அத்தானை மன்னவன் நகர் பம்புதின் புறவியும் அவனோடு வந்த அந்த சேனை, அந்த குதிரை சேனையும் அந்த மற்ற காலாட் சேனையும் யார் என்றால், அது அந்த நகரத்தில் இருந்த, ஏற்கனவே இருந்த அந்த நகரத்தில், அந்த மிதிலை நகரத்தில் சனகனுக்கு உரிமையாக இருந்த சேனை, அது ராமனோடு சேர்ந்து வருகிறது. இவர்கள் ராஜகுமாரர்கள் அல்லவா, அதனால் இவர்களை சுற்றி மரியாதையின் நிமித்தம் போக வேண்டும் என்று சனகன் ஏற்பாடு செய்திருப்பான். எனவே இவர்கள் தங்கள் தந்தையை எதிர்கொள்ள போகும் போது அந்த நகரத்தில் இருந்த அந்த புரவி படையும் அந்த படையினர், படைஞர் என்பது இங்கு காலால் படையினரை, அந்த படை வீரர்களும் புதைவர அவன் தேரில் வந்து எய்துகிறான். அவர்கள் எல்லாம் சூழ்ந்து வர இவன் ஒரு தேரில் ஏறிக்கொண்டு தசரதனுக்கு எதிரே வந்து சேரும். அங்கு புரவி என்பது குதிரையை குறிக்கிறது. அந்த வார்த்தை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். புரவி என்ற வார்த்தை இப்போதும் வழக்கத்தில் உள்ள வார்த்தை தான். அது பொதுவாக நீங்கள் சரித்திர புதினங்கள் படித்திருப்பீர்களே ஆனால் அந்த சரித்திர புதினங்களில் பல எழுத்தாளர்கள் அந்த புரவி என்ற வார்த்தையை கையாண்டிருப்பார், உரைநடையிலேயே கையாண்டிருப்பார். புரவி என்றால் குதிரை. அந்த குதிரை, பல குதிரைகள், பம்புதின் புறவி, பம்புதல் என்றால் நெருங்குதல் என்றார். நெருங்கிய வலிமை மிக்க, திண்மை என்பது வலிமையை குறிக்கிறது, நெருங்கிய வலிமை மிக்க புறவிகள் என்றார். பம்பு என்ற வார்த்தை அந்த நெருங்குதல் என்ற பொருளில் ஏற்கனவே ஒரு பாடலில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆரம்பத்தில் பம்பி மேகம் பறந்தது என்ற ஒரு பாடல், பம்பி மேகம் பறந்தது என்றால் மேகம் நெருங்கி ஆங்காங்கே குழுமியது என்று அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கு பம்புதல் என்ற வார்த்தை நெருங்குதல், அடர்த்தியாக அப்படியே ஒன்று குழுமுதல் என்ற அர்த்தம் நெருங்குதல். அதே போல நிறைய குதிரைகள் இருப்பதனால் அவை நெருக்கமாக இருக்கின்றன, ஒன்றுக்கு ஒன்று நெருங்கி கொண்டு அவை வருகின்றன. அதனால் பம்புதின் புறவி என்று நெருக்கமாக இருக்கக்கூடிய வலிமையான அந்த புறவி படைகளும் படைஞரும் மற்ற படை வீரர்களும் புடை வர தம்பியும் தானும் அத்தானை மன்னவன்னக, தம்பியும் தானும் தேரின் வந்து எய்தினார். தானும் தன் தம்பியாகிய அந்த இலக்குவனும் தேரில் ஏறிக்கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அத்தானை மன்னவன் நகர் என்ற அந்த சொற்றொடர் இந்த பம்புதின் புறவிக்கும் படைஞருக்கும் அடைமொழியாக சேரும். இந்த பம்புதின் புறவியும் படைஞரும் எங்கு உள்ளவை என்றால் அந்த தானி மன்னவன் நகரில் உள்ளது, அதாவது மிதிலாபுரியில் உள்ளது. மிதிலாபுரியில் உள்ள குதிரைப்படைகளோடும் காலால் படைகளோடும் ராமன் வந்து சேருகிறார். அத்தானி மன்னவன் நகர், தானி மன்னவன் என்பது இங்கு கனகனை குறிக்கிறது. தானே என்பது சேனை என்ற பொருளில் வரக்கூடும், படை சேனை, சேனையை உடைய மன்னவனாகிய கனகனின் நகர் மிதிலா நகரில் இருக்கக்கூடிய புறவி படைகளோடும் காலால் படைகளோடும் அதை தன்னை சுற்றி வர, பக்கத்தில் வர, புடை வருதல் என்றால் பக்கத்தில் வருதல் என்றார். இப்போது கூட இந்த வார்த்தை அரிதாக வழக்கத்தில் தான் இருக்கிறது. புடை சூழ கோழியர் புடை சூழ அவள் வந்தாள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். புடை சூழ்தல் என்றால் பக்கத்தில் சூழ்ந்து வர என்றார்கள். அதே போல இவர்கள் எல்லாம் இந்த புறவி படையினரும் காலால் படையினரும் பக்கத்தில் சூழ்ந்து வர ராமன் ஒரு தங்க தேரில், மரகதம் பதிக்கப்பட்ட தங்க தேரில் வந்து அடைகிறான். தசரதன் எதிரே வந்து அடைகிறான். அந்த ராமன் எப்படிப்பட்டவன் என்றால் உம்பரும் இம்பரும் உரகரும் உழும்படியாக உள்ளவன். அவனை மூன்று லோகத்தினரும் துதிக்கிறார்கள். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் என்றால், இந்த சொற்றொடரை பயன்படுத்தியிருக்கிறார் என்றால், உம்பரும் இம்பரும் உலகரும் உளான் என்ற சொற்றொடரை ஏன் பயன்படுத்தியிருக்கிறார் என்றால், ராமன் திருமாளுடைய அவதாரம் என்ற கோட்பாட்டை கம்பர் உள்வாங்கி கொண்டு தம் காரியத்தை ஏற்றியிருப்பதனால் ஆங்காங்கே ராமனை சொல்லும் போதெல்லாம் அந்த திருமாலினுடைய தன்மை பிரதிபலிக்க சொல்லுவார். திருமால் மூன்று உலகத்தினராலும் வழிபடக்கூடிய நிலையில் இருப்பவன். ராமனுடைய காலத்தில் ராமனை அறிந்தவர்கள் அவனை போற்றினார்கள், தொழுகிறார்கள். அவனை அந்த தேசத்தவர்கள் அறிந்திருப்பார்கள், பக்கத்து தேசத்தவர்கள் அறிந்திருப்பார்கள். மூன்று உலகமும் ராமனை அறிந்திருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ராமன் அந்த அளவிற்கு அந்த இளமையிலேயே புகழ் அடைந்திருக்க மாட்டான். அவன் ராவண வதம் செய்த பிறகு வேண்டுமென்றால் அவனுடைய கீர்த்தி மூன்று உலகங்களுக்கும் சென்றிருக்கும். இப்போது அவன் இளைஞனாகத்தான் இருக்கிறான். அந்த இளைஞனாக இருக்கக்கூடியவனை மூன்று உலகத்தினரும் தொழும்படியாக உள்ளவன் என்று சொல்லுகிறார் கம்பர் என்றால், அவன் திருமாலுடைய அவதாரம் என்பதை உள்வாங்கி கொண்டு அவ்வாறு சொல்லியிருக்கிறான். திருமால் மூன்று உலகத்தினராலும் தொழும்படியாக உள்ளவன். அதனால் ராமனையும் அவ்வாறாக கம்பர் குறிக்கிறார். உம்பரும் இம்பரும் உலகரும் உளான். உம்பர் உம்பர் என்றால் மேல் உலகத்தவர், இம்பர் என்றால் இவ்வுலகத்தவர், உரகர் என்றால் பாதாள உலகத்தவர். உரகம் என்றால் பொதுவாக பாம்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பாதாள லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாகர்கள், பாம்பு இனத்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர். அதனால் அவர்களை குறிப்பதற்கு உரகர் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். பாம்பு என்ற பொருள் தரக்கூடிய உரகம் என்ற வார்த்தையில் இருந்து வரக்கூடிய உரகர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் கம்பர். ஆக மூன்று உலகத்தவர்களும் போற்றக்கூடிய திருமாலின் அவதாரமாகிய ராமன் தன் தந்தையாகிய தசரதனை சந்திப்பதற்காக, எதிர்கொள்வதற்காக ஒரு தங்க தேரில் வந்து அடைகிறான். தன் தம்பியுடன் வருகிறான். அவன் வரும்போது இதிலை நகரத்தில் இருந்த அந்த சேனை அவனோடு சூழ்ந்து வருகிறது. இவ்வாறாக வந்து தன் தந்தையை எதிர்கொள்கிறான் ராமன் என்பதுதான் இந்த பாடலினுடைய செய்தி. இதில் சந்தேகங்கள் இருந்தால் பாடலோட சாரமான கருத்து என்னையா? அவ்வளவுதான். சாரம் என்பது தசரதனை எதிர்கொள்வதற்கு தேரில் தன் தம்பியுடன் ராமன் வருகிறான். அவ்வளவுதான் சாரமானது. அதுல எழுவாயாக இருக்கக்கூடிய வாக்கியம் உம்பரும் இம்பரும் உரகரும் உழான் என்பதுதான் எழுவாய். அது ராமனை குறிக்கிறது. அந்த ராமன் அதை ராமனாக எடுத்துக்கொள்வோம். அந்த அந்த அந்த சொற்றொடர் அந்த இறுதி அடியை ராமன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ராமன் தம்பியும் தானும் அத்தானை மன்னவன் நகர் பம்புதின் புறவையும் படைஞரும் புடைவர செம்பொன்னின் பசுமணி தேரின் வந்து எழுதினார். நாம் பொதுவாக வசனமாக சொல்லும் போது எழுவாயை முதலில் சொல்லி பயனிலையை பின்னால் சொல்லுவோம். ஆனால் பாடலில் பெரும்பாலும் பயனிலையை முன்னால் சொல்லி எழுவாயை பின்னால் சொல்லக்கூடிய வழக்கமும் உண்டு. அந்த வழக்கத்தின் அடிப்படையில் எய்தினான் என்ற பயனிலையை முன்னால் சொல்லி முடித்துவிட்டு எழுவாயை கடைசியில் சொல்கிறார். உம்பரும் இப்பரும் உரகரும் உழவுளான் என்று முன்னால். நாம் உரைநடையில் கூட சில நேரங்களில் மாற்றி சொல்லுவோம். பயனிலையை முன்னால் சொல்லிவிட்டு எழுவாயை பின்னால் சொல்லுவோம். அது அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி அந்த உணர்வுகளுக்கு ஏற்றபடி மாற்றி சொல்லுவோம் வார்த்தைகளை. ராமன் வந்தான் என்றும் சொல்லுவோம். அது இயல்பான ஒரு வாசகம். ராமன் வந்தான், எழுவாய் முன்னால் இருக்கிறது, வந்தான் என்ற பயனிலை பின்னால் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும் போது வந்தான் ராமன் என்று அந்த பயனிலை முன்னால் போய்விடும், எழுவாய் பின்னால் வந்துவிடும். ஆனால் முறையான அமைப்பு என்பது ராமன் வந்தான் என்பதுதான். ஒரு செய்தி வாசகமாக சொல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். நீங்கள் செய்தி பத்திரிகைகளை எல்லாம் வாசித்தால் அது ஒரு இயல்பான நடையில் தான் இருக்கும். எங்கு எழுவாய் வர வேண்டுமோ அந்த இடத்தில் தான் எழுவாய் இருக்கும். அது வேற ஒரு இடத்திற்கு மாறாது. ஆனால் கதைகள் போன்றவற்றை நீங்கள் வாசிக்கும் போது அந்த கதையின் உணர்வுகளுக்கு ஏற்ப இந்த சொற்கள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சில கதாசிரியர்கள் அப்படி மாற்றி எல்லாம் பயன்படுத்தி இருப்பார். பாடல்களுக்குள் கவிதைகளுக்குள் வரும்போது அது எந்த சொல் வேண்டும் என்றாலும் எங்கு வேண்டும் என்றாலும் மாறி இருக்கலாம். இந்த சொல் இந்த இடத்தில் தான் வர வேண்டும் என்ற கட்டுப்பாடுக்குள்ளெல்லாம் அந்த கவிதை அடங்காது. அது எப்படி வேண்டும் என்றாலும் பயன்படுத்தி அதுக்கு கவிஞர்களுக்கு உரிமை. அவர்கள் அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக மாற்றி மாற்றி பயன்படுத்துவார்கள். இங்கு எழுவாய் கடைசியில் இருக்கிறது, பயனிலை முன்னாள். எய்தினான் இந்த பயனிலை முன்னால் வந்து உம்பரும் இம்பரும் உரகரும் துவழ உளான் என்ற எழுவாய் பின்னால் வந்து. ஐயா, இதே மாதிரி வந்தான் ராமன்ற மாதிரி கண்டேன் சீதையின் ஒரு வரி இருக்கு இல்லையா, ஆமா, அனுமான் சொல்ற ஒரு மாதிரி ஒண்ணு. அது அவன் தன்னுடைய வியப்பின் வெளிப்பாடாக, தன்னுடைய பரவசத்தின் வெளிப்பாடாக அப்படியாக அவன் வாசகத்தை கையாள். அண்டேன் சீதையினை, சீதையை கற்பிணி கணியை என்று அவன் அப்படியே சொல்லிக் கொண்டு போ. அது இடத்திற்கு தகுந்தபடி அப்படி வார்த்தைகள். நீங்கள் சரித்திர நாவல்கள் எழுதுவதில் இரண்டு பேர் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் கல்கி, இன்னொருவர் சாண்டில்யன். இந்த இரண்டு பேருடைய எழுத்து நடைகளுக்கு இடையே நீங்கள் பெரிய வித்தியாசத்தை காணவும். இன்னார் எழுதியது என்று தெரியாமல் கல்கியினுடைய கதையில் இருந்து இடையில் இருந்து ஒரு பகுதியையும், சாண்டிலினுடைய கதையில் இருந்து இடையில் இருந்து ஒரு பகுதியையும் எடுத்து தனித்தனியே வைத்துவிட்டால் நல்ல வாசிப்பு பழக்கம் உடையவர்கள் யார் எழுதிய அவை, யாருடைய வாசகங்கள் அவை என்று ஒருவர் சொல்லிவிடுவார், ஒரு வாசகர் சொல்லிவிடுவார். ஏனென்றால் அந்த நடையில் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. கல்கியினுடைய நடை பெரும்பாலும் ஒரு இயல்பான நடை. எழுவாய் பயனிலை எல்லாம் அந்தந்த இடங்களில் அப்படியே இயல்பாக அமைந்துடும். ஆனால் நீங்கள் சாண்டிலியனுடைய நடையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் மாற்றி மாற்றி போடுவார். எழுவாய் பின்னால் வரும், பயனிலை முன்னாடி வந்துவிடும். சில நேரங்களில் அந்த இடையில் வரக்கூடிய வாசகங்கள் கடைசியில் வரும். தெளிவாக உரைத்தான் என்று நாம் பொதுவாக சொல்வோம். ராமன் தெளிவாக உரைத்தான், இப்படித்தான் பொதுவாக சொல்வோம். ஆனால் நீங்கள் சாண்டியனுடைய அந்த நடையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ராமன் உரைத்தான் தெளிவாக, அப்படி அந்த தெளிவாக என்பதை கடைசியில் கொண்டு சேர்த்திருப்பார். அப்படி கொஞ்சம் மாற்றியிருப்பார் அந்த நடையில். அப்படி சில வித்தியாசங்கள் எல்லாம் அவர் காட்டி நடையில் வித்தியாசங்களை அமைக்கக்கூடிய நிலையை உரைநடையிலும் நாம் பார்க்கிறோம். கவிதையில் அது மிக அதிகமாக வரும். ஏனென்றால் கவிதையில் அந்த எதுகை மோனைகளுக்கு ஏற்றபடி வார்த்தைகள் அங்கங்கே மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எதுகை மோனைகளுக்கு மட்டுமல்ல, உணர்வுகளுக்கு ஏற்றபடியும் வார்த்தைகள் மாறும். அவற்றையெல்லாம் பொருள் பார்க்கக்கூடிய நாம் தான் அங்கங்கே இணைத்து பொருள் பார்க்கு. அதை கொண்டு கூட்டுதல் என்று சொல்வார்கள், கொண்டு கூட்டி பொருள் பார்க்க. கவிஞன் ஒரு வார்த்தையை வேறு எங்கேயோ கொண்டு வைத்திருப்பான், அந்த வார்த்தையை அங்கிருந்து எடுத்து இங்கு சேர்த்து பொருள் பார்க்க வேண்டியது. இதில் வேறு சந்தேகங்கள் இல்லையா? வேறு சந்தேகங்கள் இல்லையா? இன்னும் ஒரு பாடல் பார்க்க முடியும். அடுத்த பாடல் வந்து உலாவியர் படலம் என்ற ஒரு படலத்தில் அமைந்த பாடல். அந்த படலத்தின் பெயரை இந்த தொகுப்பாசிரியர் கொடுக்காமல் ஆனால் அது அடுத்த படலம் ஆரம்பித்து இவர்கள் எல்லாம் திரும்பி வருகிறார்கள். திரும்பி அந்த நகரத்திற்குள் போகிறார்கள். தசரதனை வரவேற்று அவனையும் அழைத்து கொண்டு மிதிலாமா நகருக்குள் புகுகிறார்கள். அப்படி புகும்போது அங்கு என்ன நடந்தது? அந்த அவர்கள் அப்படி பெரும் பரிவாரங்கள் சூழ மிகவும் ஆரவார அணிவகுப்பாக அவர்கள் போகும்போது எல்லா மக்களும் வியப்புடன் வந்து அவர்களை பார்க்கிறார்கள். இது நடக்கக்கூடிய ஒரு செயல்தானே. 100 நாட்டில் இருந்து ஒரு பேரரசன் வருகிறான். தங்கள் அரசன் போய் அவனை எதிர்கொள்கிறான். அந்த பேரரசனுடைய பிள்ளைகளும் அவர்களுடன் வருகிறார்கள் என்று சொல்லும் போது எல்லோரும் போய் அவர்களை பார்ப்பது இயல்புதானே. அப்படியா எல்லோரும் வந்து அந்த பவனியை பார்க்கின்ற பகுதியை சொல்லக்கூடியது என்பதனால் இதற்கு உலாவியர் படலம் என்று பெயர். அந்த பாட படலத்தில் அமைந்த பாடல் தான் இந்த 91வது பாடல். இதற்கு முன்பு உள்ள அந்த எதிர்கோள் படலத்திலேயே இன்னும் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தசரதனோடு மற்றவர்களும் வந்திருக்கிறார். அந்த கையேயி, சுமத்திரை, கோசலை, அந்த மூன்று மனைவியரும் வந்திருக்கின்றனர். மற்ற இரு பிள்ளைகளாகிய பரதனும் சத்ருகனனும் கூட வந்திருக்கிறார். ராமனும் லக்ஷ்மணனும் அவர்களையும் தங்கள் சகோதரர்களையும் எதிர்கொண்டு வரவேற்கிறார். அப்படி வரவேற்கும் போது அங்கே ராமனை கண்டவுடன், வெகு நாட்கள் பிரிந்திருக்கிறார்கள் அல்லவா, ராமனை கண்டவுடன் பரதன் அவனுடைய காலில் விழுந்து வணங்குகிறான். பரதனை கண்டவுடன் லக்ஷ்மணன் பரதனுடைய காலில் விழுந்து வணங்குகிறான். ராமனுடைய காலில் சத்ருக்கனன் விழுந்து வணங்குகிறான். இப்படி மூத்தவர்கள், மூத்த வயதில் மூத்த சகோதரர்களுடைய காலில் இளைய சகோதரர்கள் எல்லோரும் விழுந்து வணங்குவதாக அந்த காட்சியை அங்கு கம்பர் அமைத்திருப்பார். மூத்த சகோதரர்களை இளைய சகோதரர்கள் எல்லோரும் வணங்குவார். அப்படி காட்சி காட்டப்படும். அதற்கு முன்பு ஒரு காட்சி இருக்கிறது. இந்த தசு இந்த ராமன் எதிர் கொண்டு போகிறான் அல்லவா, எதிரே வருகிறான் அல்லவா, தன்னுடைய தந்தையை எதிர்கொண்டு அழைப்பதற்காக வருகிறான் அல்லவா. வந்து தந்தையை பார்த்து விடுகிறான். தந்தையை பார்த்தவுடன் மகனுக்கும் அந்த அன்பு உணர்ச்சி மீது மீது ஒப்புளிக்கிறது, மீது மீது வருகிறது. அன்புணர்ச்சி மேலோங்கி வருகிறது, மகனுக்கும் வருகிறது, தந்தைக்கும் மிக மிக அதிகமாக வருகிறது. ஏற்கனவே ராமனை அவன் பயந்துதான் விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வைத்தான். அவனுக்கு அந்த நிலை எப்படி இருந்தது என்றால் தன்னுடைய உயிரே போவது போல இருந்தது என்று கம்பர் பாடியிருப்பார். நாம் அந்த பகுதியெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். தன்னுடைய உயிரையே கொடுத்து அனுப்புவது போல மிகவும் வருந்தித்தான் அனுப்பி வைத்தான் தன் மகனை தசரதன். உயிர் பிரிந்து போவது போல் இருந்தது என்று அங்கு கம்பர் குறிப்பிட்டிருப்பார். இப்போது மகன் எதிரே வந்தவுடன் அந்த மீண்ட உயிர் திரும்பி வந்து விட்டது போல் தசரதனுக்கு இருந்தது என்று கம்பர் ஒரு பாடலில் தெரிவித்தார். தன் மகனை எதிரே கண்டதானது தன் உடலை விட்டு வெளியேறிய உயிர் மீண்டும் தன் வசத்தில் வந்து சேர்ந்தது போல் இருந்தது என்று கம்பர் பாடுகிறார். தன் மகனை மிகவும் அரவணைத்துக் கொள்கிறான் தசரதன். நன்றாக தோல் அழுந்தும்படியாக அரவணைத்துக் கொள்கிறான். அணிகம் வந்து அடிதொழ அடித்து சென் தரசர்வோன் இனிய பயின் கழல் பணின் தெழுதலும் தழுவினான் மனுவெனும் மனுவெனும் தகையன்மார் விடை மறைந்தன மலை தனி நெடும் சிலைகிற தவள் தடன் பிரிகளே. ராமனுடைய மலைகள் தோள்களாகிய மலைகள் தசரதனுடைய மார்பில் அப்படியே புதைந்து மறைந்து விட்டன. அந்த அளவிற்கு இறுக தழுவினான் தன் மகனை என்று கம்பர் குறிக்கிறார். ராமனுடைய தோள்களே அகன்று விரிந்த தோள்கள், மலைகளுக்கு இணையானவை. அந்த மலைகள் தசரதனுடைய மார்பில் புதைந்து மறைந்து விட்டன. அந்த அளவுக்கு அந்த தழுவுதல் இறுக்கமான தழுவுதலாக இருந்தது என்று கம்பர் குறித்திருக்கிறார். அந்த தழுவுதல் எப்படி இருந்தது என்று அந்த செய்தியை சொல்வதன் மூலமே தசரதன் தன் மகனின் மீது எவ்வளவு அன்பு பாசம் வைத்திருந்தான் என்பதை கம்பர் உணர்த்தி விடுகிறார். அன்பு மிகவும் அதிகரிக்கும் போது அந்த தழுவுதல் என்பது மிகவும் இறுக்கமான தழுவுதலாக இருக்கும். இங்கு அந்த இறுக்கத்தை குறிக்க வந்த கம்பர் ராமனுடைய மலைகளாகிய தோள்கள் தசரதனுடைய மார்பில் புதைந்து மறைந்து போய்விட்டன. அந்த அளவுக்கான அந்த அளவிற்கு அதனுடைய அந்த இறுக்கம் இருந்தது என்று சொல்லு விதமாக ஒரு பாடலில் சொல்லியிருக்கார். இப்படியாக தந்தை தழுவிய தழுவ தந்தையை ராமன் வணங்கினான் என்ற செய்தி கம்பரார் சொல்லப்பட்டிருக்கிறார். தந்தையை ராமன் வணங்க ராமனை மற்ற சகோதரர்கள் வந்து அந்த அந்த பரதனும் சத்ருக்கனனும் வணங்க, பரதனை இலக்குவனன் வணங்க, இப்படியாக ஒருவரை ஒருவர் வணங்கி கொண்டு அவர்கள் மீண்டும் திரும்பி போகிறார்கள். அப்படி திரும்பி போகும்போது என்ன நடக்கிறது என்ற செய்தி கம்பரால் விவரித்து சொல்லப்படுகிறது. அந்த ராமனையும் மற்ற அரசகுமாரர்களையும் காண்பதற்காக அந்த தேசத்து குடிமக்கள் எல்லாம் வந்து கரையோரங்களில் நின்று பார்க்கிறார்கள். சிறப்பாக ராமனை பார்க்கக்கூடிய அந்த பெண்களின் நிலையை கம்பர் மிக விரிவாக எடுத்துரைக்கிறார். ராமனை கண்ட பெண்களினுடைய நிலை என்னவானாயிற்று, ராமனை கண்ட அவர்கள் எத்தகைய பரவச உணர்ச்சிக்கு ஆளானார்கள் என்பதை சொல்கிறார். அப்படி பெண்கள் எல்லோரும் வந்து வழி நெடுக குழுமினார்கள் என்ற செய்தி தான் இந்த 91வது பாடலில் சொல்லப்பட்டது. மானினம் பருவ போன்றும் மயிலினம் திரிவ போன்றும் மீனினம் மிளிரவானில் மின்னினம் விடைவ போன்றும் தேனினம் சிலம்பி ஆற்ப சிலம்பினம் புலம்ப எங்கும் பூமினை கூந்தல் மாதர் பொம்மென புகுந்து மொய்த்தார். பெண்கள் எல்லோரும் பொம்மென புகுந்து மொய்த்தார். இளம்பெண்கள் பலரும் அந்த வழி நெடுக வந்து புகுந்து மொய்த்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். பொம்மென என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும், அது ஒரு குறிப்பு சொல். பொம்மென விரைவு குறிப்பை காட்டுகிறது. விரைவாக வந்து எல்லோரும் அந்த வழிகளில் மொய்த்து விட்டார்கள். அப்படி அவர்கள் வந்த காட்சி எப்படி இருந்தது என்றால், மானினம் பருவ மான் கூட்டங்கள் பருவன போன்று இருந்தது என்று சொல். பருவ என்றால் வருவன என்ற அர்த்தம் தரப்பு, அது வினையால் அணையும் பெயர் என்று அதை சொல்ல வேண்டும். பருவ என்றால் பருவன என்ற அர்த்தம். மானினம் பருவ போன்றும் என்றால் மான் கூட்டம் பருவன போன்றும், மயிலினம் திரிவ போன்றும் மயில் கூட்டங்கள் திரிவன போன்றும், மீன் இனம் மிளிர வானில் மின் இனம் விடைவ போன்றும். மீன் மீன் என்பது நட்சத்திரத்தை குறிக்கிறது. நாம் விண்மீன் என்று சொன்னால் எளிதாக நட்சத்திரம் என்று பொருள் புரிந்து கொள்வோம். ஆனால் மீன் என்று தனித்து சொல்லும் போது அது உடனே கடலில் வாழக்கூடிய மீனைத்தான் மனக்கண் முன்பு கொண்டு வந்து நிற்கும். ஆனால் மீன் என்பதற்கு நட்சத்திரம் என்ற ஒரு பொருள், அது விண்ணில் இருப்பதனால் அதற்கு விண்மீன் என்று பெயர். மீன் இனம் மிளிர வானில், அதாவது நட்சத்திரங்கள் மிளிரக்கூடிய அந்த வானத்தில் மின்னல் கூட்டங்கள் விடைவ போன்று, மின்னல் கூட்டங்கள் வந்து மொய்ப்பது போன்று. விடைதல் என்றால் வந்து மொய்த்தல் என்றார், வந்து சேர்தல் என்றார். விடைதல் என்றால் சேர்தல், சேர்ந்தன போன்று. நட்சத்திரங்கள் மிளிரக்கூடிய வானில் மின்னல்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருப்பன போன்றும், தேனினம் சிலம்பி ஆர்ப்ப சிலம்பினம் புலம்ப எங்கும் பூனினை கூந்தல் மாதர் பொம்மென புகுந்து புகுந்து மொய்த்தார். பெண்கள் வருகிறார்கள், அவர்கள் வருவது மான் கூட்டம் வருவது போல இருக்கிறது, மயில் கூட்டம் வருவது போல இருக்கிறது, மின்னல் கூட்டமாக வந்து மொய்ப்பது போல் இருக்கிறது. இப்படியாக அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்கள் வரும்போது தேன் இனம் சிலம்பி ஆர்க்கின்றன. தேன் இனம் என்றால் பண்டு கூட்டம் என்றார். தேன் என்பது பண்டை குறிக்கக்கூடிய வார்த்தை. தேனில் வண்டு மொய்க்கும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வண்டுக்கே தேன் என்ற ஒரு பெயரும் அது இலக்கியங்களில் சில பல இடங்களில் பயந்து வருவதை நாம் பார்க்கிறோம். தேன் என்ற சொல் வண்டை குறிக்கும் விதமாக பயந்து வருவதை பார்க்கிறோம். தேன்பாடும் தார் நலன் என்று நலவெண்பாவில் புகழேந்தி புலவர் நலமண்டனை சொல்வார். தேன்பாடும் தார் என்று சொல்வார் புகழ். நலமன்னன் மாலை அணிந்திருக்கிறான், பூமாலை அணிந்திருக்கிறான். அந்த பூமாலையில் தேன் பாடுகிறது என்று சொல்கிறார். தேன் பாடுகிறது என்றால் வண்டுகள் பாடுகிறது என்றார். ஆக தேன் என்ற வார்த்தை வண்டுகளை குறிக்கும் விதமாக இலக்கியங்களில் அங்கங்கே பயந்து வந்திருக்கின்றன. இங்கும் வண்டுகளை குறிக்கும் விதமாகத்தான் வருகிறது. தேன் இனம் சிலம்பி ஆர்ப்ப வண்டு கூட்டங்கள் ஓசையிட்டு ஆரவாரம் செய்ய. சிலம்புதல் என்றால் ஓசை எழுப்புதல் என்றார். ஒளித்தல் ஒளித்தல் என்ற பொருளை தரக்கூடியது சிலம்புதல் என்ற வார்த்தை. பண்டு கூட்டங்கள் ஒளித்து ஆரவாரம் செய்ய, ஒளி எழுப்பி ஆரவாரம் செய்ய. சிலம்பினம் புலம்ப, காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்புகள், சிலம்பு என்னும் அந்த ஆபரணங்கள் ஓசை எழுப்ப, புலம்புதல் என்பது ஓசை எழுப்ப என்ற பொருளில் வழி. அந்த புலம்ப என்பதற்கு புலம்புதல் என்ற பொருளையே எடுத்துக்கொண்டு, ஓசை என்ற பொருள், புலம்புதல் என்றால் ஓசை என்ற ஒரு பொருள் உண்டு. அதற்கு புலம்புதல், அதாவது இயலாமையை சொல்லி புலம்புகிறார்கள் அல்லவா, அப்படி ஒரு ஓசை, அப்படி அந்த பொருளிலேயே எடுத்துக்கொண்டால் அந்த சிலம்புகளில் எல்லாம் ஏன் புலம்புகின்றன என்றால் அவர்களுடைய இடை முறிந்து விடுமோ, முறிந்து விடுமோ என்று மனம் இறங்கி புலம்புகின்றன என்று நாம் பொருள் எடுக்கிறோம். அவ்வெள்ளிய இடை உடைய அவர்கள் ஓடோடி வருகிறார்கள் இந்த காட்சியை காண. இந்த ராஜகுமாரர்கள் பவனி வரக்கூடிய இந்த காட்சியை காண அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். அப்படி வரும்போது அவை அவர்களுடைய இடை வருந்துகிறது. அந்த இடை முறிந்து போய்விடுமோ, ஐயோ இவர்களுக்கு ஆபத்து வந்து சேர்ந்து விடுமோ என்று அந்த சிலம்புகள் புலம்பின என்று நாம் அப்படியும் பொருள் எடுத்துக்கொள்ள. சிலம்பு இனம், சிலம்பு இனம் ஆபரணங்களின் கூட்டம் புலம்ப, எங்கும் பூணனை கூந்தல் மாதர் பொம் என பூந்து மைத்தார். கூந்தல் மாதர், அந்த கூந்தல் பெண்களினுடைய அந்த கூந்தல் எப்படி இருந்தது என்றால் பூணனை கூந்தல் மாதர், பூக்களால் நனைக்கப்படுகின்ற கூந்தலை உடைய மாதர். அவர்கள் கூந்தலில் பூக்கள் சூடியிருக்கிறார்கள். அந்த பூக்கள் கூந்தலை நனைத்து விடுகின்றன. எப்படி நனைக்கின்றன என்றால் அந்த பூக்கள் எல்லாம் புதிய பூக்கள். அப்போதுதான் வளர்ந்த அந்த பூக்களை அவர்கள் பறித்து கூந்தலில் சூடியிருக்கிறார்கள். அந்த பூக்களில் எல்லாம் தேன் நிரம்பி இருக்கிறது. தேன் நிரம்பி அந்த பூக்களை எடுத்து அவர்கள் கூந்தலில் சூடுவதனால் அந்த பூக்களில் உள்ள அந்த தேன் எல்லாம் சிந்தி அவர்களுடைய கூந்தலில் கூந்தலை நனைத்து விடுகின்றன. அதனால் அவருடைய கூந்தலை சொல்லும் போது பூ நனை கூந்தல் என்று கம்பர். பூக்களால் நனைக்கப்படக்கூடிய கூந்தலை உடைய அந்த மாதர் பொம் என புகுந்து மொய்த்தார். வேகமாக வந்து அந்த அந்த பாதையில் ஊடாக புகுந்து மொய்த்து விட்டார், எங்கும் மொய்த்து விட்டார் என்று சொல்லுங்க. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். அவருடைய காட்சி எப்படி இருக்கிறது என்றால் மான் கூட்டம் வருவது போல இருக்கிறது, மயில் கூட்டம் வருவது போல இருக்கிறது, மின்னல்களின் கூட்டம் வருவது போல இருக்கிறது. அப்படி அவர்கள் வருகின்ற காட்சி அப்படி இருக்க, அவர்கள் வரும்போது மொய்க்கின்ற வண்டுகள் எல்லாம் ஆரவாரிக்கின்றன. அவர்கள் தலையில் சூடியிருக்கின்ற அந்த பூக்களில் மொய்த்திருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் அவர்கள் ஓடோடி வருவதனால் களைந்து ஆரவாரிக்கின்றன. அவர்கள் காலில் அணிந்திருக்கின்ற சிலம்புகள் எல்லாம் புலம்புகின்றன. அப்படியாக அவர்கள் விரைந்து வருகிறார்கள். அவர்கள் கூந்தல் மாதர், எப்படிப்பட்ட கூந்தல் மாதல் என்றால் தலையில் சூடியிருக்கக்கூடிய பூக்களில் உள்ள தேனால் நனைக்கப்பட்ட கூந்தலை உடைய மாதர். அப்படியாக அந்த பெண்கள் எல்லாம் வந்து அந்த தெருவில் மொய்த்தார்கள் என்று கம்பர் சொல்கிறார். இதுதான் இந்த பாடலின் சந்தேகங்கள் இருந்தால் ஆர்ப்பன ஒலி எழுப்ப. ஆமா, ஆர்ப்ப என்றால் ஆரவாரிக்க என்றால் இந்த ஆரவாரம் என்று சொல்கிறோம் அல்லவா, அது அந்த ஆர்த்தல் என்பதில் இருந்துதான் அந்த ஆரவாரம். ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதுவும் இந்த இதுல ஆர்ப்பாட்டம் என்றால் என்ன, இந்த அரசியல் கட்சியினர் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அல்லவா. ஆர்ப்பாட்டம் செய்தல் என்றால் அங்கு அவர்கள் நின்று கொண்டும் விளக்கம் செய்கிறார்கள் தங்களுடைய கருத்தை, தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி அவர் விளக்கம் விட்டு அவர்கள் போராடுகிறார்கள். அதனால் அதற்கு ஆர்ப்பாட்டம், அங்கு ஆர்ப்பாட்டம் என்பது அவர்கள் ஆரவாரிக்கின்ற அந்த நிலையைத்தான் குறிக்கும். அவர்கள் முழங்கக்கூடிய அந்த முழக்கத்தை தான் அந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல் குறிக்கும். ஐயா ஒரே ஒரு பாடல்ல ஆறு உவமைகள் வரும்போது பார்த்தா என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. கம்பர் வந்து எந்த அளவு வந்து அவர் ஒரு திறனோடு இருந்திருப்பார் அப்படின்னு. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான பாடல்கள் நிறைந்தது கம்பராமாயணம், ஒரே ஒரு பாடல்ல இத்தனை உவமைகள் அவர் கையாண்டிருக்காரு. இந்த பொம்மேன அப்படின்றது இன்னொரு பாடல கூட பார்த்தோம், பொம் அப்படின்னு அந்த வண்டு எல்லாம் சுத்தி சுத்தி வந்து. ஆமா, பொம்மைனா வந்து போயிட்டு. அது இப்போ இப்போது அந்த ஒலி குறிப்பு சொற்களையும் நாம் அடிக்கடி பயன்படுத்துவோம். இந்த சொல் பொம் என்பதை பயன்படுத்தாவிட்டாலும் வேறு வகையில் பலவிதமான ஒலி குறிப்பு சொற்களை நாம் பயன்படுத்துவோம். விரைந்து வந்தான் என்பதை சட்டென்று வந்து விட்டான் என்று சொல்வோம். அல்லது அந்த மாதிரியான பல சொற்களை, அதை சட சட என்று மரம் முறிந்தது எல்லாம் சொல்வோம். அந்த ஒலி குறிப்புகளை நாம் காட்டுவதற்கு பல்வேறு சொற்களை நாம் நடைமுறையில் ஐயா, நீங்க ஒலி எழுப்புறது வந்து சிலம்பி, அதுக்கு ஒலி எழுப்புறது சொன்னீங்கல்ல ஐயா, தேனினம் சிலம்பி ஆடும். அதுல ரெண்டு வார்த்தை வருகிறது. சிலம்பி தேனினம் சிலம்புதல். சிலம்புதல் என்றால் ஒலி எழுப்புதல் என்று அர்த்தம். அது சிலம்பு என்பது ஒரு ஆபரணத்தின் பெயர். ரெண்டு ரெண்டும் வருகிறது அங்கு. ஒலி என்ற பெயர் ஒலி எழுப்புதல் என்ற அர்த்தத்திலும் வருகிறது, ஆபரணம் என்ற அர்த்தத்திலும் வருகிறது. ரெண்டு வார்த்தைகள் அடுத்தடுத்து வந்திருக்கின்றன. முதல் தேனினம் சிலம்பி என்பது தேனினம் ஒலி எழுப்பி ஆர்ப்ப ஆரவாரம் செய்யும் என்ற அர்த்தம். அங்கு சிலம்புதல் என்பது ஒலி எழுப்பி என்ற அர்த்தத்தில் வருகிறது. சிலம்பி என்பது வினையெச்சம், ஒலி எழுப்பி என்ற அர்த்தம். சிலம்பி என்றால் ஒலி எழுப்பி, அது வினையெச்சம் வடிவில் வந்திருக்கு. சிலம்புதல் என்ற வார்த்தை தான் வினையெச்ச வடிவம் எடுக்கும் போது சிலம்பி என்று வரும். அடுத்து வரக்கூடிய சிலம்பு என்பது அந்த ஆபரணத்தை குறிக்கும். அந்த ஆபரணமே அது காரண பெயரால் தான் அந்த ஆபரணத்திற்கு அந்த பெயர் வந்திருக்க வேண்டும். அது சிலம்புவதனால் அந்த ஆபரணத்துக்கு பெயர் சிலம்பு என்று பெயர். அதனுடைய நோக்கமே அது சிலம்ப வேண்டும் என்பதுதான். பெரும்பாலும் அதை பரதநாட்டியம் அணிபவர்கள் அணிந்திருப்பார்கள் காலில் சிலம்பு, சிலம்பை. அது நோக்கமே அவர்கள் நடனமாடும் போது அது ஒலி எழுப்ப வேண்டும், அது சிலம்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அந்த ஆபரணம் அணியப்படுவதனால் அந்த ஆபரணத்துக்கு பெயரே சிலம்பு என்று வந்தது. ஆக சிலம்பினமும் இங்கு சிலம்புகிறது, தேன் இனமும் சிலம்புகிறது, அதாவது வண்டு இனமும் சிலம்புகிறது, சிலம்பினமும் சிலம்புகிறது. அவ்வாறாக அந்த பெண்கள் வருகிறார். சிறப்பு ஐயா. பூ நனை கூந்தல் என்பது வினைத்தொகை. நனை கூந்தல், நனைக்கின்ற கூந்தல் என்ற பொருளில் வரும் நனை கூந்தல். இதோட முடிச்சுக்கலாமா ஐயா, ஒரு தடவை முறை படிச்சுட்டு நேரம் ஆயிட்டு. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுல வந்து மீன் இனம் மிளிர வானில், இதுல ஒண்ணு நீங்க கவனிக்கணும். அதுல மீன் இனம் மிளிர வானில் மின் இனம்